ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் அஷ்டமஹ ஸ்லோகஹ. அவித்யாம் சப்ரகாஷேன வித்யா ரூபச்சினத்யஹ சசுதர்ஷனநிஸ்த்ரிம்ஷஹ சௌதுவஸ்தத்வதர்ஷனம். சௌது தான் கிரியாபதம். சௌதுன்றது ஷு பிரசவைஸ்வர்யோகோன்னு ஒரு தாது. அந்த தாதுடைய லட் ரூபமானது சௌதி சுதஹா சுவந்தின் போகும். அந்த தாதுனுடைய லோட் லக்காரம் பிரதம புருஷஹ ஏகவசந்தான் சௌது. பிரசவ ஐஸ்வர்யம்னு இந்த தாத்துனுடைய உபயோகம் பிரசவன உண்டாக்குதல். ஸோ உண்டாக்கட்டும் அர்த்தமாக இருந்திருப்போம். சௌத்து அப்படின்னா உண்டாக்கட்டும், எதை உண்டாக்கட்டும், தத்துவ தர்சனம். தர்சனம்னா அந்த இடத்துல ஞானம், தத்துவம்னா அறியப்பட வேண்டிய ஒரு வஸ்து. பொதுவாக தத்துவம்னா பெருமாள் தான் நம்ம சம்பிரதாயத்தில், அறியப்பட வேண்டியவன் அவன் ஒருவனே. அதனால தத்துவ தர்சனம்னா எம்பெருமானை, எம்பெருமானை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்தட்டும். தத்துவ ஞானம்ன்றது இதில் தித்தியாய பக்தி ஏகவசனம். யாருக்கு? வஹா. இந்த இடத்துல யுஷ்மாக்கம் வஹா ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ப்ரீவியஸ் முந்தின ஸ்லோகங்கள்லாம் யுஷ்மான் வஹா உங்களை காப்பாற்றட்டும் போட்டார். இந்த இடத்துல யுஷ்மாக்கம் வஹா உங்களுக்கு தத்துவ தர்சனம், சௌத்து உங்களுக்கு தத்துவ ஞானத்தை உண்டாக்கட்டும். யார் உண்டாக்கட்டும்? சுதர்ஷன நிஸ்திரிம்ஷஹா. நிஸ்திரிம்ஷஹான்னு வாள் கத்திக்கு பேர், வாள் கத்திக்கு. சுதர்ஷனஸ்ய நிஸ்திரிம்ஷஹா சுதர்ஷன் நிஸ்திரிம்ஷஹா. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஒரு ஆயுதமான அந்த வாள், அந்த கத்தி உங்களுக்கு தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தட்டும், உண்டாக்கட்டும். சஹான்னு விசேஷனம் போட்டிருக்கார் அந்தன்றதுக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பேல் இந்த எல்லாத்துல இந்த இந்த ஸ்லோகங்கள்லாம் சஹான்னு போட்டப்ப அந்த விசர்க்கமானது லோபமாயிருது, அது சந்தினால. சஹ ஏஷஹா இவைகளுக்கு அடுத்து அகாரம், அதாவது ஆல ஆரம்பிக்கிற பதங்கள் ஆல ஆரம்பிக்கிறத தவிர மிச்சம் எந்த எழுத்தில் ஆரம்பித்தாலும் விசர்க்கம் லோபமாயிடும். அதான் ச பாத்து, ச சுதர்ஷன அப்படின்னு நீங்கள் இப்போ கவனிச்சிடலாம். ச திவ்யோ, ச குந்தகா, அதாவது அந்த விசர்க்கம் இல்லை அந்த இடத்துல. ச சுதர்ஷன் நிஸ்திரம்ஷகான்னு ஆயிருக்கு. இப்போ மேல் முந்தின ஸ்லோகங்கள் மாதிரியே மேல் பாதம் ரெண்டு பாதமானது விசேஷமாக போகுது அந்த நிஸ்திரம்ஷகா கத்திக்கு. வித்யாரூபா யஹ, வித்யாயாக ரூபம் எஸ்ய, வித்யா அந்த இடத்துல ஞானம், ஞான வடிவான, ஞானமே வடிவான யஹ, யஹனா எவர், யார். இது கத்திக்கு போகிறதுனால எந்த கத்தி, எந்த ஆயுதம். ஸ்வப்பிரகாஷேன, பொதுவாக இந்த வாள், இந்த ஆயுதங்கள் எல்லாமே திவ்யமான ஆயுதங்கள், அதனால் அவைகளுக்கு சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே ஒரு பளபளப்பு உண்டு, ஒரு பிரகாசம் உண்டு, ஒரு ஒளி உண்டு. ஸ்வப்பிரகாஷேன ஸ்வீய பிரகாஷேன திருத்தியா பக்தி ஏகவசனம். தன்னுடைய பிரகாசத்தினாலேயே, தன்னுடைய ஒளியினாலேயே அவித்யாம் சினத்தி, அவித்யான்றது இருள் அஞ்ஞானம், அத இருட்டு கூட்டம்னு இமேஜின் பண்ணிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். அப்ப சினத்தினா அப்படியே கட் பண்றதாம், அறுத்து போடுறது. இந்த கத்தியானது தன்னுடைய தேஜஸ்னாலேயே அந்த அவித்யன்ற இருள், அந்த அஞ்ஞான்ற இருளை அப்படியே வெட்டி போட்டுறது, டெஸ்ட்ராய் பண்றது. யஹ சஹ, யஹ போட்டா சஹ போடணும். எது எந்த எந்த ஆயுதமானது பண்ணு செய்கின்றதோ அந்த கத்தி, அந்த சுதர்ஷனாவுடைய கத்தியானது அஞ்ஞானத்தை போக்குவதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை பற்றிய ஞானத்தையும் கொடுக்க வேண்டும், உண்டாக்கட்டும் சொல்ற. தத்துவ தர்சனம்னா சிரசித் ஈஸ்வரஹா அப்படிங்கிற மூன்று தத்துவங்களுடைய ஞானம். எப்பயுமே எம்பெருமான் இந்த ரெண்டுத்தோட விசிஷ்டமா இருக்கிறதுனால எம்பெருமானை பற்றிய ஞானம் வச்சுக்கலாம். சுதர்ஷன நிஸ்திரிம்ஷ வஹ தத்துவ தர்சனம் சௌது. இல்ல தத்துவ தர்சனம் பகா சௌத்து அப்படின்னு வச்சுக்கலாம். வித்யா ரூபக, வித்யினுடைய ரூபம், ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய எந்த கத்தி, எந்த ஆயுதமானது தனது தேஜஸ், தனது ஒளியினாலேயே அவித்யை என்கிற அஞ்ஞானத்தை, இருளை அறுக்கின்றதோ, போக்கடிக்கின்றதோ, அந்த சஹ சுதர்ஷன நிஸ்திரம்சஹ, ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வாருடைய கத்தியானது நிஸ்திரம்சஹன கத்தி, வஹா உங்களுக்கு யுஷ்மாகம் வஹா தத்துவ தர்சனம், தர்சனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், இல்ல அறிந்து கொள்ளுதுன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறது, ஞானம். சோ தத்துவத்தை பற்றிய ஞானத்தை சௌத்து, சௌத்துனா உண்டாக்கட்டும், லோட்ல காரணத்தை பார்த்தோம். சோ வித்யாரூபா யஹ ச பிரகாஷேன அவித்யாம் சினத்தி சஹ சுதர்சன நிஸ்திரம்சஹ வஹ தத்துவ தர்சனம் சௌத்துங்கிறது அன்மையும் அர்த்தமும் ஆகிறது இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கு. பிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.